கவிதை பூவிருத்தான் புது கவிதை பூவிருத்து கனவில் தேன் தெளித்தாள் முத்து போல் சிரித்தாள் முத்து போல் மலர்ந்தாள் பிழியால் இவள் கணை தொடுத்தாள் இந்த காதல் மகராணி கவிதை பூவிருத்தாள் புது கவிதை பூவிருந்து கனவில் தேன் தெளித்தாள் கடலில் தினமே குளித்தால் மகிழ்வே கவிதை பூவிருத்து கனவில்